بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد ما هو مذهب السلف رضي الله تعالى عنهم في الصفات هذا سؤال مهم c'est une question importante et c'est ce qu'on a étudié ensemble le dernier dars. On avait lu la parole de l'imam Ibn Abdelbar, rahmatullah alayhi, wa kadalik, Cheikhul Islam, rahimahullah, et d'autres, par rapport à la parole, au vers de poésie de Cheikhul Islam, rahimahullah, wa jami'u ayati sifati umirruha haqqan kama naqala al-tirazu al-awwalu. Ay, sa voix, son madhab dans les sifat, annahu yuthbituha kama athbataha al-salaf. Il a pris la voix des salaf, في هذه العقيدة. فسيكوا لابوا دي السلف مذهب السلف في الأسماء والصفات. تفضل أخي. إثبات الصفات وإجراهم على ظاهرها. نعم يثبتون الصفات وكذلك إجراؤهم على ظاهرها. وإجراؤها على ظاهرها. ما معنى هذا؟ إثبات الصفات كذلك هذه الصفات تبقى على ظاهرها. ما معنى هذا؟ On affirme les sifat qu'Allah Azza wa Jalla comme qu'il s'est décrit dans le Coran et on les laisse tel quel. Comment tu les affirmes? قال الله عز وجل. وقال. رسول الله. نعم هذا إثبات الصفات. أي تؤمن بكل صفة جاءت في القرآن أو في السنة. هذا مذهب السلف. فمثلا في القرآن صفة الوجه. فأنت تسوي la voix des salaf. فتثبت ما أثبته الله لنفسه فتدي الله سبحانه وتعالى إلى وجه كذلك في السنة أثبت النبي صلى الله عليه وسلم صفة النزول لله عز وجل أي أن الله ينزل الله descend فتثبتها أنت تدي الله descend pourquoi لأن الرسول صلى الله عليه وسلم nous a informé بذلك هذا مهم إثبات الصفات ثم قلت إجراؤها على ظاهرها ما معنى هذا عندك مثلا الله عنده وجه مخوز هو وجه لكن ليس ليس مثل خلق أحسنت فنقول كما قال عز وجل أثبت لنفسه عز وجل صفة الوجه الله nous informe في القرآن أنه إلى أن فيزاج أن وجه فنحن أندي إلى أن وجه sans faire ressembler bien sûr à la créature لأن الله عز وجل يقول ليس كمثله شيء وهو السميع البصير فأثبت لنفسه السمع والبصر alors qu'il y a beaucoup de créatures qui ont la vue et l'ouïe l'être humain certains animaux ils voient, ils entendent الله أثبت لنفسه السمع والبصر et en même temps قال ليس كمثله شيء il n'y a rien qui lui ressemble فنحن نثبتها كما جاءت أمروها كما جاءت قالوا السلف أي tu la laisses cet attribut comme il est sans déformer on doit s'écarter de plusieurs choses trois ou quatre choses on les a citées plusieurs fois أولا عندك التأويل et في الحقيقة c'est عندك التحريف on s'écarte du تحريف c'est quoi التحريف ما معنى التحريف صرف اللفظ عن ظاهره بلا دليل بلا برهان أي le sens du verset apparence et un visage فهو cite un autre sens sans دليل الوجه دي c'est الثواب c'est la récompense et il a aucun دليل تحريف on s'écarte de هذا إجراؤها على ظاهرها sans faire de تحريف Allah il a des mains on dit il a des mains il a un visage il descend sans faire des interprétations comme ils ont fait Ahlul Bid'ah wal Ahwa al Muharrifa donc on s'écarte du tahrif thaniyan al kayfiyya al takyif ma ma'na al takyif nourid nafham limadha aw kayf na'am ay yadhkur aw yatasawwar kayfiyatan ay un comment Les mains sont de telle façon. هذا حرام لماذا؟ لأن الله عز وجل أخبرنا عن الصفة ولم يخبرنا عن الكيفية. فأمروها كما جاءت إجراؤها على ظاهرها صفر دو تكييف. كما قال الإمام مالك رحمة الله عليه: الاستواء معلوم والكيف مجهول. فأون كوني الصفة أون سيسا بجيكو الاستواء أون سيسا كو الوجه، لكن كم الله أعلم به. ثالثا أون سيكارت التمثيل، التمثيل أون سيكارت دو التمثيل كذلك. لماذا؟ لأن الله أخبر أنه ليس كمثله شيء. الله يغسن بوك خارجه. فنثبت الصفة إجراؤها على ظاهرها، Allah il a des mains, lakin ces mains, on est sûr qu'elles ne ressemblent pas aux mains des créatures. Pourquoi? La créature elle a des faiblesses, les sifat des créatures, كذلك, elles ont des faiblesses, et Allah subhanahu wa ta'ala, il est munazza'an dhalik. Allah subhanahu wa ta'ala, c'est le hayy, c'est le qayyum. Lahu al-mathalu al-a'la subhanahu wa ta'ala. Donc on s'écarte du tamthil. Quatrièmement, on s'écarte du ta'til. Al-ta'til, c'est inkaruha, ay narudduha, kama fa'alat al-jahmiya wal-mu'tazila. Ils ont dit Allah il a pas de main, Allah il a pas de visage. Nafaw al-sifat. Wa ba'duhum nafaw al-asma wal-sifat kal-jahmiya. Nahnu nuthbit. Et cinquièmement, on s'écarte de mada? Al-tafwid. On s'écarte du tafwid. Ay بعضهم قال نعم الله سبحانه وتعالى لا ست صفات لكن on sait pas ça veut dire quoi. ففي الحقيقة عطلوها المفوضة سد معطلة. أما نحن فنؤمن بالصفة on connaît le معنى بلغة العرب لكن on s'écarte des choses qu'on a citées précédemment. C'est ça عقيدة السلف. On répète la parole de Cheikh al-Islam, rahimahullah, في الفتاوى, قال, فمذهب السلف رضوان الله عليهم إثبات الصفات. Donc, إثبات الصفات, on a dit, بالكتاب أو بالسنة. C'est pour ça qu'on dit, الصفات توقيفية, comme on a vu avec certains frères, dans les règles de اللمعة. وإجراؤها على ظاهرها, ونفي الكيفية عنها. Donc, تبقى على ظاهرها. Et on s'écarte du tekif. L'imada li anna, ça fait partie des choses de l'invisible et Allah il nous a pas informé. On sait qu'il y a une kayfiyya, lakin comment? Allahu a'lam. Allah il nous a pas informé. Hada kalam Cheikh al-Islam il est muhim. Et on peut résumer nahnu aqidat as-salaf en une phrase. Ay fi as-sifat ithbat bila tamthil wa tanzih بلا تعطيل. سسا عقيدة السلف إثبات بلا تمثيل وتنزيه بلا تعطيل. إثبات بلا تمثيل أي تثبت الصفة sans faire de تمثيل. الله إلى visage, الله إلى دماء, الله إلى sang عز وجل. وتنزيه بلا تعطيل أي تنزه الله عز وجل من النقائص, من العيوب, من المثيل, لكن sans faire du تعطيل. Sans faire du tartil. Fa-mathalan, on dit nahnu Allah il ressemble pas à la créature. Lakin est-ce que ça veut dire qu'Allah il a pas de sifat? La. Amma ahlul bid'a, ils se sont égarés fi hadha al-bab. En deux extrêmes. Écoutez ad-dars. Amma al-kitaba sahl, à la fin du dars, une minute ana je vous dicte. Sma'ou. Ahlul bid'a, ils se sont écartés ou ils se sont égarés en deux extrêmes fi hadha al-bab. Imma ils ont fait ressembler mumathila. Imma ils ont rejeté mu'attila. Et ceux qu'ils ont rejetés, ça englobe al-tafwid, ça englobe al-tahrif, ça englobe tout cela. Al-haqiqa, ils ont tous rejeté l'akin d'une manière différente. Certains, ils ont rejeté directement le jahmiya. Certains, ils ont interprété, soi-disant, al-ashaira. Certains, ils ont dit qu'ils ne connaissaient pas al-mufawwada. Fa-imma mumathil, imma mu'attil. Nahnu la. Ithbatun, on dit qu'Allah il a des sifat sans faire de tamthil. Et on dit qu'Allah il ressemble pas aux créatures sans faire de ta'til. مثلاً on dit qu'Allah il ressemble pas aux créatures lakin il a des mains. Et on dit qu'Allah il a des mains lakin il ressemble pas aux créatures. C'est ça aqidatu as-salaf. On répète la phrase pour celui qui veut écrire: ithbatun bila tamthil wa tanzihun bila ta'til. Révisez هذه الابواب. C'est muhim. Donnez du temps à مثل هذه الدروس حتى ça soit compris. Bi itqan. Essayez d'apprendre par cœur, si vous pouvez, certaines choses, de relire, de prendre des notes, de résumer. Hatta vous maîtrisez هذا, c'est aqidat al-salaf. C'est muhim. نكتفي بهذا القدر. والحمد لله.